மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் பிங்கிள வேணிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் பண்டரை மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே மூசு பண்டரை பொய்கையும் பண்டரை பொய்கையும் போன்றதே மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே பாலில் படுனை போல் விறகில் தீனம் பாலில் படுனை போல் மறைய நின்றுளல் மாமணி ஜோதியான் விறகில் தீனம் பாலில் படுனை போல் மறைய நின்றுளல் மாமணி உறவு கோல் நட்டு உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முருக வாங்கி கடையே